வணக்கம். ஞானப்பிரகாசம் 15/7/18 தமிழர் வேளாண்மையின் தனிச்சிறப்பு பதிவு 3. இந்த மாதிரி யாரும் நமக்கு சொல்லி கொடுக்குறவங்களே இல்லை. நான் வந்து பஞ்சகவ்யாவுக்கு எதிரி இல்லை, பூச்சி விரட்டிக்கு எதிரி இல்லை, ரசாயன உரங்களுக்கு எதிரி இல்லை, பூச்சி மருந்துக்கு எதிரி இல்லை. அப்போனா இதெல்லாம் நான் செய்யலான்னு சொல்கிறேனா? இல்லை. இது எல்லாமே இல்லாமல் விளைய வைக்கக்கூடிய ஒரு உத்தி ஒன்று இருக்கே, இதை இல்லாமல் என்னால் விளைய வைக்கவே முடியாதுங்கிற இடத்த நோக்கி நீங்கள் போனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கலன்னா என்ன செய்வீங்க? உதாரணமாக மாடு இல்லாதவன் விவசாயம் செய்ய வரான் அப்படின்னு வச்சுக்கலாம், மரம் வைக்கிறான், செடி வைக்கிறான்னு வச்சுக்கலாம். இந்த பஞ்சகவ்யாவோ பூச்சி விரட்டியோ இல்லாட்டினா அவன் விவசாயம் செய்ய முடியாதுன்னா அவனுடைய நிலைமை என்ன ஆகும்? நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம் இது மட்டுமே இருந்தால், இதை மட்டுமே நம்பி தான் பூமியில் உள்ள எல்லா தாவரங்களும் உயிர் வாழுது. இதை கொஞ்சம் யோசிங்க. பஞ்சகவ்யாவை உபயோகிக்கிறத நான் தப்புன்னு சொல்ல, ரசாயன உரங்களை உபயோகிக்கிறது தப்புன்னு சொல்ல, ஆனால் இவை இல்லாமலும் உற்பத்தி செய்ய முடியும் என்ற இடத்தை நோக்கி போனால் தானே நீங்கள் எஜமானராக இருக்க முடியும் ஒரு தொழிலுக்கு. அதுவும் மனிதர்களால் உண்டு பண்ணப்படுறது தான். ஒன்றுமே இல்லாமல் உண்மையிலேயே விளைவிக்க தெரிந்தவன் தமிழன். இதை தான் திருவள்ளுவன்லேருந்து எல்லாருமே சொல்கிறாங்க. உழவுன்னு ஒரு அதிகாரமே எழுதியிருக்கான். ஏரினும் நன்றால், உழவை விட எருவு நல்லதுன்னு தான் அவன் சொல்கிறான். ஏரினும் நன்றாகுதல் எருவிடுதல், எருவுடுறது தப்புன்னு சொல்ல, ஆனால் எருவே கிடைக்காதப்ப மண்ணே உறந்தாங்கிறான். தொடிப்புழுதி கக்ஸா உனக்கின் பிடித்தெருவும் எருவே வேண்டாங்கிறான். அப்போ இருக்கும்போது பயன்படுத்தலாம், இல்லைன்னா மண்ணே உரம். நம்ம சொல்லிக் கொடுக்குற முறையை அதை தான் சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டாவது, ஐம்பூதைகளை பாதுகாக்காம பஞ்சபூதங்களை சரியான விகிதாசாரத்தில் பூமியில் உழல விடலன்னா பூமி கண்டிப்பாக அழியுங்கிறத மறந்துடாதீங்க. இயற்கை வந்து சீர்குலையும் போது எல்லாமே தாறுமாறாக போகுங்கிறத யாரும் நல்லா மனசில் பதிய வைங்க, அறிவில் பதிய வைங்க. உதாரணத்துக்கு ரொம்ப எளிமையான உதாரணங்களை சொல்கிறேன் பாருங்கள். உயரும்பு கூட்டம் எவ்வளோ ஒழுங்காக போகுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். உணவு தேடினாலும் சரி, அது பயணம் போனாலும் சரி, வேறு இடத்தை நோக்கி பயணித்தாலும் சரி, ரொம்ப ஒழுங்கு வடிவமாக போகும். தேனீக்கள் ரொம்ப அற்புதமாக ஒழுங்காக எல்லா தேனீக்களும் வெளியில் போகும், உள்ளே வரும், ரொம்ப ஒழுங்கு வடிவமாக போயிட்டுருக்கோம். ஆடுகள் ரொம்ப ஒழுங்காக மந்தையில் மேய்ஞ்சிகிட்டு இருக்கோம். மாடுகள் மந்தை மந்தையாக மேய்தும். எல்லாமே ஒழுங்கு வடிவங்களில் இயற்கையில் இயங்கிட்டு இருக்கோம். அந்த தேனீக்கள் ஒரு வெள்ளை, இது எறும்புகள் வந்து ஒரு வெள்ளைக்கட்டியில் போய் உட்காருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெள்ளைக்கட்டிக்கும் கீழே கொஞ்சம் போல் வெப்பத்தை உண்டு பண்ணி பாருங்கள் என்ன நடக்கும்னு பாருங்கள். அந்த வினாடியே ஒழுங்கு களையும். எறும்புகள்லாம் பைத்தியம் முடித்தது மாதிரி தாறுமாறாக ஓட ஆரம்பிக்கும். அந்த வெப்பம் அதுகளை அப்படி அச்சயப்படுத்தும். உயிராபத்துன்னு வரும்போது எந்த பக்கத்தில் எது போகுதுன்னே தெரியாது. பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பம் அதனுடைய, அதே போல் மனிதனுடைய சிந்தனையை தாறுமாறாக சிதைக்கும். உடலில் தெரியாது, அது அறிவில் தெரியும், மனசில் தெரியும். உங்களுடைய உணவு, நீங்கள் எடுத்துக்கிற உணவு இருக்கு பாருங்கள், அது மிகச்சரியாக உங்களை வடிவமைக்கவில்லை என்றால் உங்களுடைய சிந்தனைகளே தாறுமாறாக மாறும். எங்கள் மூளையை இயங்க வைக்கிறதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு சொன்னால் மூளையை செயல்படாமல் வைக்கிறதுக்கும் ஒரு மருந்து இருக்கும்ல, இருக்க முடியும்ல. உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்ற உணவானது மருந்தாக செயல்பட்டது. அந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் அரிசியை கண்டுபிடிச்சாங்க. காயகல்ப மருந்தில் அரிசியும் ஒன்று. நினைவில் வைங்க. இந்த மாதிரி அந்த தேனீக்கள் கூட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வெப்பசலனமோ அல்லது வேறு ஏதோ ஒரு தாக்கமோ ஏற்படுதுன்னா அந்த தேனீக்களுக்கு வந்து உயிராபத்துன்னு வந்ததுன்னா தேனீக்கள் வந்து ஒரு கட்டில் அளவில்லாமல் சிதைஞ்சு பறக்கும், சிதைஞ்சு ஓட ஆரம்பிச்சிடும். அதே போல் மாட்டு மந்தையில் ஒரு புலி பூந்து தாக்குதுன்னு வச்சுக்கிங்க, சிதறி ஓடும், எந்த பக்கத்தில் எல்லாம் ஒற்றுமையாக நின்று தாக்காது. அதே போல் உங்களுக்கு உணவுக்காகவோ தண்ணீருக்காகவோ உங்களை அலைய வைத்தால், ஒவ்வொரு தனி மனிதனையும் அலைய வைத்தால் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். தண்ணீர் தான் உணவை உற்பத்தி பண்ணுற பொருள், தானேவே உணவாகவும் இருக்கிற ஒரே பொருள் பூமியில் தண்ணி தான். அதை பூமியில் இல்லாமல் செய்கிறதோடு இல்லாமல் அதுக்கு என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்த நோக்கி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டு போயிட்டுருக்காங்க அறிவியல் உலகம் செய்து. அதை பணமாக மாற்றுறதுக்கு வேறொரு உலகம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாரையும் அந்த அந்த கட்டுக்கும் கீழே கொண்டு வரும்போது உங்களுடைய நிலை என்னவாகும்னு பாருங்கள். தண்ணீர் தான் தாவரங்களை உற்பத்தி பண்ணுது. தாவரங்கள் ஒட்டுமொத்த பூமியில் உள்ள எல்லா தாவரங்களும் பகலில் ஆக்சிஜனை வெளியிடுது. உங்களுக்கான உயிர்காற்றை வெளியேற்றி கொண்டு இருக்கிறது. உங்களுக்காக உயிர்காற்றை உற்பத்தி செய்கின்ற தொழிற்சாலையாக இருக்கிறது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுக்காக பிராணவாயுவை உற்பத்தி செய்கிறது. அந்த மாதிரி உயிர் காத்து வேண்டிய சூழலை உருவாக்குறதுக்கு பூமியில் ஆதாரமாக இருக்கிறது எதுன்னு பாருங்கள். 5000 வருஷத்துக்கு விதை மண்ணில் கிடந்தாலும் அப்படியே தான் கிடக்கும். ஒரு சொட்டு தண்ணி இல்லைன்னா விதை முளைக்காது. பூமியிலேருந்து நீர் அத்துப்போக செய்கிறது எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். இவங்களுக்கு அந்த மாதிரி சிந்தனைகளே எதுவுமே இல்லை. அற்ப சுகங்களுக்காக அற்ப கண்டுபிடிப்புகளின் பின்னால் அலைந்து கொண்டிருக்கும் மனிதர்களாக இன்னும் நாம் மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த மாதிரி பதிவுகள்லாம் காட்டுது. அதை சொல்கிறதுக்காக தான் நான் வந்தேன். இந்த நண்பர் மேலே எனக்கு காழ்ப்புணர்ச்சியே இல்லை, கொஞ்சம் கூட இல்லை. அறியாமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். எனக்கு பெருமைன்னு ஒன்றும் இல்லை. பெரியோர்களை இகழ்ந்து உரைக்கிறது என்னுடைய நோக்கம் இல்லை. நம்மாழ்வார் மாதிரி என்னால் இன்னமும் ஒரு நாள் கூட என்னால் என் குடும்பத்தை விட்டுட்டு வரவே முடியாது. அவருடைய நான் இன்னமும் என்னுடைய கட்டுரைகள்லாம் நான் நம்மாழ்வாரின் மாணவன் தான் நான் எழுதியிருக்கேன். பசுமை உடலில் கூம்புக்குழி முடிகொத்து நோய்க்கு கூம்புக்குழி தீர்வுங்கிற கட்டுரை நான் எழுதினத்தில் நம்மாழ்வாரின் மாணவன் போட்டு நான் எழுதினேன். அவ்வளோ பெரிய மரியாதை வச்சுருக்கேன். இந்த கண்டுபிடிப்பெல்லாம் நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே வேறு ஒன்று முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. எதையும் சார்ந்திடாமல் உங்களாலேயே எல்லாவற்றையும் உற்பத்தி செய்ய முடியும், உற்பத்தி செய்து கொள்ள முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை நோக்கி உங்களை கொண்டுட்டு போகணும். ஒன்றுமே இல்லாமல் உற்பத்தி செய்ய முடியுங்கிற இடத்துக்கு வந்தால் தான் அந்த மாதிரி உற்பத்தி பண்ண நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வெளி உலகத்தை அண்ணாந்து பார்க்க முடியும், நிமிர்ந்து பார்க்க முடியும், நீதி நியாயங்களை பார்க்க முடியும். ஏதோ ஒன்று சார்ந்திருந்து தான் நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும். உங்கள் உற்பத்திக்கே நீங்கள் உங்களுடைய ஆயுளை அடகு வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மருத்துவம் உங்கள் உணவே மருந்தாக போகும்போது நீங்கள் மருத்துவத்துக்காக செலவே பண்ண வேணாம். உங்கள் உடம்பு முழு ஆரோக்கியத்தோடு இருந்தால் தான் நீங்கள் எதையும் ஏறெடுத்து பார்க்க முடியும், எதையும் நினச்சதெல்லாம் செய்யவே முடியும். இந்த இடத்த தான் நான் சொல்ல வர்றேன் நண்பர்களே. அது தமிழர் வேளாண்மையில் இருக்கிறது. நன்றி, வணக்கம். உங்களுடைய பதிலுக்காக காத்திருக்கிறேன். நன்றி.